புறா பாடுதம்மா, அதுவும் பாடுதம்மா, சரியானது நெருங்கி பாடுதம்மா. மாதப்புறா பாடுதம்மா, அதுவும் பாடுதம்மா, சரியானது நெருங்கி பாடுதம்மா. பெண் புறாவும் கதா இங்கே தாழாத அன்பினால், புறாவும் கதா இங்கே தாழாத அன்பினால், தன்னாலே ஏதோ தங்கதி சொல்லுது, தன்னாலே ஏதோ தங்கதி சொல்லுது. ஆனந்தமாக ஏகாந்தமாய், ஆனந்தமாக ஏகாந்தமாய், ஓர் மனதாக வானிலை மெய் மறந்தேங்கும் ஜோதியோ, மலைக்காதே கண்கண் கண்ணோடு சேரு பாரிதோ நல்ல ஈடு. மலைக்காதே கண்ணுடன் கண்ணோடு சேரு பாரிதோ நல்ல ஈடு. ஓ மாதப்புறா பாடுதம்மா, அதுவும் பாடுதம்மா, சரியான கதையன்றே நெருங்கி பாடுதம்மா. மன்னம் போலே மகிந்தாலே, மன்னம் போலே மகிந்தாலே, மலரும் மன்னம் போலே கதையானாலே காதாயு உலகம். மன்னம் போலே மகிந்தாலே, மலரும் மன்னம் போலே கதையானாலே காதாயு உலகம். காதலின் ஒளியே ஜோராகுதோ